சொந்தங்கள் யாவும் தொடர்கதை போல் நாளும் வளர்ந்திடும் நினைவுகளால். நூலிழை போல் இங்கு நெருங்கிய இதயங்கள் பாலுடன் நெய் என கலந்திடும் நாள். தந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இனித்திட உறவுகள் மேவி பிள்ளைகள் பேணி வளர்ந்தது இங்கே மண்ணில் இதைவிட சொர்க்கம் எங்கே. நேசங்கள் பாசங்கள் பிரிவதில்லை, வானத்தில் விரிசல்கள் விழுவதில்லை. நேசங்கள் பாசங்கள்